வெற்றி வடிவேலனே, சக்தி உமை பாலனே, வீரம் விளைத்த குகனே, உற்றதொரு பகைவெல்ல தோளிலும் நெஞ்சிலும் ஓங்கிடும் வலிமை அருள்வாய் அருள்வாய். மனம் கண்டருள் மேல் முருகா, புள்ளிமையிலேறும் மால் மருகா முருகா. மனம் கண்டருள் மேல் முருகா, மயிலேறும் மால் மருகா முருகா. மனம் கண்டருள் மேல் முருகா, புள்ளிமையிலேறும் மால் மருகா. Oh,